மச்சு, நாடுற ஆட்டத்தை பாரு மச்சு, நாமதான் இனிமே அழுங்கச்சு. ஏ தரு மாறு தரு மாறு தரு மாறு, நான் பாடுற பாட்ட கேளு மச்சு, நான் ஆடுற ஆட்டத்தை பாரு மச்சு, நாமதான் இனிமே அழுங்கச்சு. ஏ தரு மாறு தரு மாறு தரு மாறு, கலைய புடுங்குறோம் விதைய விதைக்கிறோம், நாம செமச மெசமே நினைக்கிறோம், கலைய புடுங்குறோம் விதைய விதைக்கிறோம், நாம செமச மெசமே நினைக்கிறோம். கரகாட்டம் புலியாட்டம் ஆடுவண்டா, எத்தா நான் தலனுமிந்து சந்தமிழ பேசுவண்டா, நல்லா பேண்டாப்ப ஆயுதமா பிடிப்பேண்டா மாசா, நான் எப்போதும் தர்மத்தை நடப்பேண்டா மகிழ்வாட்ட. கரகாட்டம் புலியாட்டம் ஆடுவண்டா, எத்தா நான் தலனுமிந்து சந்தமிழ பேசுவண்டா, நல்லா பேண்டாப்ப ஆயுதமா பிடிப்பேண்டா மாசா, நான் எப்போதும் தர்மத்தை நடப்பேண்டா மகிழ்வா. பாடுற பாட்ட கேளு மச்சு, நான் ஆடுற ஆட்டத்தை பாரு மச்சு, இனிமே அழுங்கச்சு. ஏ தரு மாறு தரு மாறு தரு மாறு, நான் பாடுற பாட்ட கேளு மச்சு, நான் ஆடுற ஆட்டத்தை பாரு மச்சு, நாமதா இனிமே அழுங்கச்சு. ஏ தரு மாறு தரு மாறு தரு மாறு. தாய்பாலா குடிச்சாருங்கோ, வேலனின் பேரன் நாங்கள் அல்லோ, அட தலைவனின் பிள்ளையும் பாடி மயுங்கோ. உரிமைக்காக நின்னாருங்கோ திருவள்ளுவர் பாரதி தானுங்கோ, பெரிய அசா கடைச்சாதீங்கோ, இதையெல்லாம் விட்டுட்டு முதல் சேர்ந்திருங்கோ. ஒற்றுமை உணர்வு வேணுமுங்கோ, நம்ம உதிரத்து இதுவும் சேர்ந்ததுங்கோ, பண்பாட்ட மறந்து வாழாதீங்கோ, எங்க அடையாளத்தை நீங்க அழிக்காதீங்கோ. பாட்ட கேளு மச்சு, நான் ஆடுற ஆட்டத்தை பாரு மச்சு, நாமதா இனிமே அழுங்கச்சு. ஏ தரு மாறு தரு மாறு தரு மாறு, ஏ கொப்பாட்டம் பாட்டம் சீன் போடாத, அந்த வாழ்ந்தவன் புகழ நீ பாடாத, வாழுற வாழ்க்கை உன் கையில். ஏ தரு மாறு தரு மாறு தரு மாறு, கலைய புடுங்குறோம் விதைய விதைக்கிறோம், நாம செமச மெசமே நினைக்கிறோம், கலைய புடுங்குறோம் விதைய விதைக்கிறோம், மெசமே நினைக்கிறான். அட கரகாட்டம் புலியாட்டம் ஆடுவண்டா, கெத்தா நான் தலனுமிந்து சந்தமிழ பேசுவண்டா, நல்லா பேண்டாப்ப ஆயுதமா பிடிப்பேண்டா மாசா, நான் எப்போதும் தர்மத்தை நடப்பேண்டா மகிழ்வாட்ட. கரகாட்டம் புலியாட்டம் ஆடுவண்டா, கெத்தா நான் தலனுமிந்து சந்தமிழ பேசுவண்டா, நல்லா பேண்டாப்ப ஆயுதமா பிடிப்பேண்டா மாசா, நான் எப்போதும் தர்மத்தை நடப்பேண்டா மகிழ்வா.